ஊரால ஜுட்டுத்தோனே உப்பிரண்டா ஆப்பினாவே சின்னி மை டியர் சின்னி ஏரங்குரலா கள்ளத்தோனே பொங்கரோனா திப்பினாவே நானி மை டியர் நானி ரெண்டு ஜெல்லாரி பண்ணுதோ பள்ள கட்டே கட்டினாவே ரெண்டு மூடு ஃபோசுலட்டி எல்லாரும் கல்லுக்கு வஸ்துண்டாவே அட்டாகனு அட்ட இட்டாகன ஒழு கிட்டார் லா மோகிந்து ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ చిన్నిగారు ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ చిన్నిగారు ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ చిన్నిగారు ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ వన్స్ మోర్ Garu.